வாயினில் ஓரமாய் எரியும் கத்தி கண்ணின் இருபுறம் தெரியும். நடக்கும் நடையில் வருபவன் புரியும், ஊரே பார்த்து ஓரமாய் ஒதுங்கும். இது என்ன கடவுளே, புரியாது கடவுளே, வேறொடு சாயும் இந்த காடே தரையாகும். என்னை போட்டு தள்ள துடிக்கிறான், எங்கேயும் வருகிறான், யமனாக தொடர்கிறான், முகம் மாற்றி அலைகிறான், என் கண்கள் பார்த்தால் மறைகிறான். அவன் மேகம் மழையாய் பொழியும், உதைக்கும் பந்து வேகமாய் போகும். இது என்ன கடவுளே, புரியாது கடவுளே, மண்ணில் உள்ள பெண்கள் கைகோர்த்து உடல் தின்னும். கண்ணை திறந்திரு, ஓய்வாக படுப்பது அது கல்லறையில் கிடைப்பது. போகின்ற பாதைகள் பல பேரும் போனது, புதிதாக பிறந்திட நான் புத்தர் இல்லை வழிவிடு. இது அழித்தல் வேலை, இந்த உலகின் தேவை, அதை நாங்கள் செய்தால் கனிகள் விழுந்திடும் வரைக்கும் காத்திருக்காதே, கல்லடி கிடைக்கும்.